காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு தினந்தோறும் இசை பாடு, அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் போடி காணட்டும். தினந்தோறும் இசைப்பாடு, அதை கேட்கும்